Je vous montre des objets, c'est à vous de me montrer où ils sont placés. نعتلكم شيئاً وانتم تنعتوا لي وين راهم. نعتلكم شيئاً وانتم تنعتوا لي وين راهم. Montrez-moi où est l'enveloppe. نعتي لي وين المرسول. نعتي لي وين المرسول. Montrez-moi où est la clé. نعتي لي وين المفتاح. نعتي لي وين المفتاح. Montrez-moi où est le rasoir. نعتي لي وين الموس. نعتي لي وين الموس. Montrez-moi où est le verre. نعتوا لي وين الكاس. نعتوا لي وين الكاس. Montrez-moi où est le crayon. نعتوا لي وين القلم. نعتوا لي وين القلم. Montrez-moi où est le téléphone. نعتي لي وين التليفون. نعتي لي وين التليفون. Montrez-moi où est la montre. نعتي لي وين الساعة. نعتي لي وين الساعة. Montrez-moi où sont les ciseaux. نعتي لي وين المقص. نعتي لي وين المقص. Montrez-moi où est le peigne. نعتي لي وين المشطة. نعتي لي وين المشطة. Montrez-moi où sont les lunettes. نعتي لي وينهم النظر. نعتي لي وينهم النظر.